சிவானந்த வேங்கடநாச்சாரிய கவிதாவிற்கு விஜயசரி வேதாந்தாதாதிபதியோமேசாரி பிரசனது கவிதோஷாம் பிராஜ்ய போகானுபந்தாம் குணஜாதாம் சன்னகாதார் யுக்தாம் சிறுஜன பகுமான்யான் சேய் சீமவேங்கடாத்ரு ஸ்ரீம் உபநிருத்தியம் சீனிவாசத்வமேவ கண்ணாடியமக்கு காட்டம் வெறுத்து கடையினை இருவினையன் கடியும் வெறுத்து தென்னமதி வீடன்ன தைலம் வெறுத்து தெரிந்த பெரும் தீர்த்தங்கள் தெரிந்த வெறுப்பு புண்ணியத்தன் புகழன புகழம் வெறுப்பு பொன்னுதியில் போகமெல்லாம் புணக்கம் வெறுப்பு விண்ணவரம் மன்னவரம் விரும்பும் வெறுப்பு மேங்கள் வெறுப்பு விளங்கும் வேத வெறுப்பு அறுபத்தஞ்சாவது ஸ்லோகம் ஆயிடுது. விஷாதானாம் மேதா கபிகுலபதி காபி சபரி குஜேர குப்ஜாசா உதயோதய மாலகதி அனைசாம் நிம்மத்வம் ரிஷிரிபதே உன்னதிமபி பிரகோதை சோதோ விப்ரசவம் அனுகம்பே சமயசி. தயாதேவியுடைய ஒரு உந்துதல், பெருமாளுக்கு எவ்வளவோ கல்யாண குணங்கள் மார்தவ ஆர்ஜவ சௌலத்திய எவ்வளவு இருக்கு, அதுல சௌசீரியம் முக்கியமானது. சௌசீரியம் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவா அடிமட்ட ஸ்தானத்தில் இருக்கவா அவளை வித்தியாசம் பாராட்டாம பழகிறாள், அது சௌசீரியம். அந்த சௌசீரியங்களெல்லாம் பக்தர்கள் பாபிகளெல்லாம் சேர்த்துக்க முடியும் பகவான். அதையா கிருபை கொண்டதா சில உதாரணங்கள், ஏழு உதாரணங்கள் இருக்க சொன்னோம். நிஷாதானாம் நேதா குகன் கவிகுலபதி சுக்ரீவன் வேடுவச்சியான சபரி குஜேல சுதாமா என்ற குஜேல பிராமணன் குஜாதா கூனி ஆரம்பிக்கணும். நாளாச்சு குஜாதா எப்பேற்பட்ட குகன் காட்டில ராஜா அவன் வேட ஜாதி ராஜா ராமன் யாரு பெரிய சக்கு தசுவ சக்களுடைய குமார் இளவரசர் தசுவ சக்கரன் யாரு மண்டலாதிபதி சக்கரவர்த்தி இந்திரனுக்கு போய் கைகரை ஆகியும் போய் இந்திரனுக்கு ஒத்தாசு பண்ணி யுத்தத்தில் ஜெயிக்க வைத்தார். இப்படிதான் அவருடைய பூர்வர்கள் ககுத்சகாதர் அவனும் இந்திரனுக்கு ஒத்தாசு பண்ணான். இப்படிதான் இருந்தவருடைய அவர் பிள்ளை எங்க புதன் எங்க அவனோடு கட்டிண்டு முன்னோடு ஐவரானவன் சொன்னார். அவன் தான் கங்கையை கலந்து கொள்ளப்பதான் உபச்சாரங்கள்லாம் பண்றான். இது என் சௌகரியத்தை புதனோடு சேர்ந்து பரிமாறி யார் சொல்றா தைய தூண்டி விடுறான் பிரவாகம் வருது. கவிகுலபதி சுக்ரீவன் இவனாவது மனுஷன், சுக்ரீவன் என்ன மனுஷ ஜாதி கூட இல்லை குரங்கு ஜாதி. அவருந்து போய் சக்கியம் பண்ணிட்டு சேனாதி பண்ணிட்டு அவர் அனுமார் அவருடைய மந்திரியான அனுமார் அவரை சக்கியம் பண்ணிட்டு இப்படிதான் குறைஞ்சு குறைவோடு இருந்தார். அது என்ன சௌசீரியம், அது தயாதியை வந்து பண்றாங்க. காபி சபரி ஒரு வீடு வச்சு அவர்தான் கடைசி ஜென்மம். அவர் நல்ல பக்தியோட மன்னவர், நல்ல உயர்ந்த குலத்தில் இருந்து அந்த பாபத்தன்மையின் கோதம் ஒரு வீடு வச்சியா இருந்தா அவர் இன்னும் உபாசம் பண்ணி முடிஞ்சு போச்சு. இன்னும் மோட்சத்துக்கு அவர் பண்ண வேண்டிய ஒண்ணுமே இல்லை. அவன் ஆனா ரிஷி வெறும் காலத்தை பார்க்கலான்ட்டு ரிஷிகளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு விசுவாசனுக்கு சுத்தி சுத்தம் பண்ணிட்டு அப்படி இருந்தார். ராமனுக்கு வந்து காலத்துல தெரியுது ராமாயணம் வரப்போறா அவனை இந்த விரோத ரோகத்தை சேர்த்து நம்ம மோட்சம் போறான் இருக்காவோ. அவன் அந்த உடனே சேவிக்கிறா உபச்சாரம் பண்றான் ரொம்ப தண்ணினானா பழங்கள்லாம் கொடுத்து உபச்சரிக்கிறார். அந்த சபரி ரொம்ப நீ சித்த புருஷே என்னன்னா மோட்சம் போறான் அனுகிரகம் பண்றேன் எனக்கு எல்லாம் நீ எப்படி சித்தம் உபவாசம் பண்ணவர் நீ மோட்சம் போற உபவாசம் பண்ணிட்டே நீ அப்படி அனுமதி கொடுக்குறார். அவர் இதையே தீ மூட்டிய அகில விழுந்து சிலபங்கிற மாதிரி அப்படியே மோட்சம் போறான். ராமன் வந்ததுனால மோட்சம் இல்லை, ஏற்கனவே மோட்சம் சித்தமாயிட்டு வருது. சேவிக்கிறதும் காத்திருந்தான். காபி சபரி குஜேலகா கிருஷ்ணனுடைய கூட படித்தவர் சகா கிளாஸ்மேட் மகாதரித்திரன் பிராமணோத்தவர் நெறி நெறிமுறை தவறாத வாழ்வோர் நிறைய சம்சாரி பசங்கள். ஒரு சமயம் கிருஷ்ணன் பெரிய ராஜாவா இருக்கார், மதுரையர் இருக்கார், துவாரகர் இருக்கார். இப்படிதான் ராஜா கிளாஸ்மேட் ஒரு நல்ல விபவமா இருக்காரு, அவரு போய் கேட்கணும்னு தோணல. இருந்தாலும் பத்னி சொல்ல ஆபுதத்தில் போய் அரண்மனை வாசல் நினைக்கிறார். 10,000 அரண்மனைகள், ஒவ்வொரு அரண்மனையும் ஒரு பத்னி அவருக்கு போய் தூரேந்து பார்க்கார். குதிரை ஓடி வந்து கட்டிக்கிறார், எவ்வளவு சௌகரியம் அப்படி பண்ணி வைக்கிறார். தயை அது வரைக்கும் அனுபவிச்சோம். அப்புறம் மொத்த 7 பேர் நாலாச்சு, 5 பூமி பத்தி, பூமி 2 பேர், ராமானந்தவர் பூமி, பாகவதவர் பூமி. ராமானந்தவர் பூமி மந்தரையும் பேரு துஷ்டை அனஸ்தர் கிரீனர் ராமி மொர்க்கியாது ஆத்மான பவபுத்தியது. அவ என்ன பண்றா, ராமன் பட்டாபிஷேகம் பண்ண போற அப்படியே போய் ஒரு கெட்ட எண்ணத்தோட கைகை எண்ணு கலாயம் பண்றான். கைக்கு எவ்வளவு நல்லவர், ஆஹா நல்ல சமாச்சாரம் சொல்றேன், அவருக்கு ஆரங்கள் நகைகள் எல்லாம் கொடுக்குறான். வெயிடா அவர் ஒரு மூலவியா வர்றதுன்னா நீ கேட்கணும் பட்டாபிஷேகம், உனக்கு வரம் கேட்கற அருள் இருக்கு. நீ ராமனுக்கு கௌசலிகள் அடிமையா போற போமா, அனர்த்தி நீ நல்லதே தெரியல, கெடுதலாம் காணிக்க மூர்க்கள் வந்து அவ அங்க ராம கழுத்த கட்சியை கெட்டு போனான். அது ராமாயணத்துல வர கூனி, குப் ஜால கூனி, அவருக்கு மந்தையும் பேர். பாகவதத்துல வர கூனியில எங்க சொல்ற குப்ஜா முகம் அழகா உள்ளவள், ஆனா உடம்பு ஊர் 3 இடத்துல பெண்டா இருக்கும். திருவக்கரைன்னு அதான் வேற பேரே கிடையாது, அதான் பேர். 3 இடத்துல வளைஞ்சவள் திருவக்கரை. அவ கிருஷ்ணன் கம்சன் ஆகி 63 ஆகிய சொல்றாங்க. எப்படியா எத்தையும் பார்த்தான் கிருஷ்ணனை கொள்றதுக்கு முடியல. தர்ம உற்சவம் விந்துக்கு உற்சவம் சொல்லி அது யாரும் 60 ஆகியமான 60 கம்சன் கிட்ட சம்பளத்துக்கு வாங்குறது நல்ல பாகவதோத்தமம். அவர் என்ன பண்ணி இப்படியா கிருஷ்ணன் சேர்க்கிறாமன்னு ஆட்சி போறார். போற வழியில வண்ணான் இருக்கான், அவன் கம்சனுக்கு நல்ல வேகமான ஆலைகள் அலங்காரம் பண்ணி தருவன். நம்ம உத்தவத்தான் போக வரவன் கிருஷ்ணன் பலராமனும் எனக்கு இந்த ஆலய பயன் கூட இருந்தான். இந்த வண்ணம் தயார் உனக்கு இறப்பசங்கள் திருவிழா பேசணும். சில பேர் செய்வார் உடனே கோபம் வந்து இவாருக்கு அதி உடம்புலே நிறைய தனியா எடுத்து கிருஷ்ணன் போற ஏ போற குர்ஜா இந்த பூஜி கிருஷ்ணனை அவர் கிருஷ்ணனுக்கு சந்தனாட்சி கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு சேவிச்சு சந்தனம் பூஜா. ரொம்ப சந்தோஷம், பெருமாளுக்கு உபச்சாரம் பண்றாரு. நம்ம எவ்வளவு பெருமாளுக்கு உபச்சாரம் பண்றோம், நம்மளால முடிஞ்சது பண்ணா ரொம்ப விசேஷம். அந்த சந்தனை அனுதேபுரம் சந்தனம் போச்சதால் பெருமாள் மட்டும் பூனை ஒரு புகழாக தேகம் மட்டும் எப்படி இருக்கு அப்படியே அந்த பூனை நின்றுத்தான் சந்தன பூஜாரம் பண்ணால உடனே கால கஷ்டவர்கள் கால அமைக்கின்ற முதவாக்கத்தில் கையை வச்ச பெருமக்கருகின்ற ஒரு நிமித்தம் நிமிந்து கூட அழகாயிட்டான். சந்தோஷம் அப்படியே ஆதிங்கம் பண்ணிட்டான். சரி போயிட்டு வரேன் வந்து சரி எங்க நாட்டுக்கு வாங்கன்ற இது நான் வரிசையா வரேன்ட்டு மேல காரியம் எழுதி அது மாலா காரம் நம்சத்துக்கு மாலை கட்டி கொடுக்குவான். அதையும் வித விதமா மாறி அது பார்த்தது அவனும் நல்லவன். இந்த பாதிக்கு நான் மாலை கட்டி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கொடுத்தாலும் இந்த துருத்தம் ஒன்றுன்னு மாலையெல்லாம் சமர்ப்பிக்கிறான். மாதிரி சொல்லுங்க பாகுதாருக்கு நான் அருமையா இருக்கும் கேட்கறேன். எவ்வளவு நல்லவன் மாறுவ சீதா பாய்ச்சி பாய்ச்சி அவதாரிக்க அனுபவித்தாரு பரம பாகவதாக்கியம். இப்படி முகுந்த பெருமாளுடைய திருமணம் கிட்ட கேட்கணுமா இப்படி அப்படிப்பட்ட கம்சனுடைய அடிமை அவருக்கு நல்லகதி அந்த கூனி. அப்படி பெருமாளுடைய வாஸ்தவிய சௌசரியம் அவர் தொத்து கூலியை தொட்டு நிமித்தனமா என்ன பல அனுப்புகிறோம். அப்புறம் ஆறாவது யார் கோபியர்கள் கேட்கவே வேண்டாம், விஷ்ணுவே பிராணனா இருக்கவர். ஆதி மேய்க்க போறான், அவர் அவர் போவான், நீராட போறான், கோபிதான் போடுவான். அவர் அவன் என்ன பையன் அப்படி சொல்லி அப்படி பரிகாசம் தான் கதவைகள் பிரிஞ்சன் காரணம் சேர்ந்து போவோம். மாட்டு பின்னாடி போவான் எங்களுக்கு அவ்வாசம் பண்ணியும் அது மிருகங்கள் நாலு யாரு நின்று போவோம், பின்னாடி நாங்க போவோம். அறிவுன்றமில்லாத ஆய்குலத்து எனக்கு உபாசனையா தெரியும். ஆனா என்ன உபாசனா தெரியாது, ஆனா ஒண்ணு ஒண்ணு எனக்கு அதிர்ஷ்டம். பொன்னன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோ இஷ்டம் யார் வந்து பிறந்தா நந்தை கோபனுடைய யசோதையுடைய இடைவெளி இல்லத்துல பிறந்தா எங்க பிறந்த பிறந்தா எப்ப அவ கிருஷ்ணி சாட்சாத்காரம் கருகிறது கூடாது எடுத்த பாக்கணும். ஆஹா இந்த பெருமாள் நம்ம நம்ம ஜாதியில பிறந்தானே, அதனாலே குறை ஒன்றுமில்லை. அதை கோவிந்தா அவன் பரிபூர்ணன். ஒன்றன்னை சிறுபேர் அழைத்தனவும் ஐயோ உன சாதாரண இழப்பையன் எங்க பந்துக்குள்ள அனுப்பிச்சிருந்தோம். எங்க ஊர்ல ஒத்தனார் கிருஷ்ணா குட்டா இடையனை மாடி மயக்கவனே அழுக்கு பிடிச்சவனே இப்படிதான் கூட்டுவான். எவ்வளவு எவ்வளவு பரிபூர்ணன் உனவெல்லாம் கூட்டுவேன். அப்படி அறிவொன்றம் இல்லாத ஆய்குலத்து வகுப்புகார பரிதம்ப அப்படி சாரம்ப நர்ம நகிரபாபி பூனியம் பண்ணாவேட பரவன். நேற்று சரியா இல்லை, இன்னைக்கு குறைகிறான்றது சேவையா அவரோ கோபியர்களுடைய கிட்ட பழகிறது அவளையே பார்த்தமிடுவது பரியாசம் பண்றது உத்தம்பன அவளை பதியம் சரியாக்குகிறது. இப்படிதான் சமயாந்த காலா இப்படிதான் பழகினார கோபியர்களோட. அதனால உதவியோ இது கோபாலன் சொல்ற எவ்வளவு பாக்கியம் கிட்ட வரவனாலும் அவன் வந்து வைகுண்ட நாசம் கிருஷ்ணன் கோவிலையே பார்த்திருக்கான். சோத்திரம் சேமிக்கிறேன் என்ன பாக்கியம் அந்த மதுரை இருக்கிறார்கள் இடையர்களுக்கு கோவில் இருக்கிறார்கள். ஆனா வசுதேவ வது தேவதேவையில் குழந்தையா பிறந்தார் இவர்கள் அங்கே நல்லபோகிறார்கள். இப்படி கோபிகள் மால்யகதி மால்யவான் சொன்ன அந்த மாலை கட்டி கொடுக்குற அவனுக்கு சுதாமாது, குசேலனும் சுதாமாது, மாலை கட்டி கொடுக்க அவனுக்கு சுதாமாது. சரி நானா பார்த்தவனே சேமிச்சான் புதையான் சக்கரே என்ன மாலைகள் தாம்பூலங்கள் இது கம்சதி பண்றதா வீட்டு பெருமாள் வந்து சொல்லி அவர் சுகந்தைகி புதுமைகி லேபைகி நல்ல சந்தனங்கள் வாசனைகள் மாலைகள் இப்படிதான் கிமகம் தெரவா விவாதம். நான் என்ன செய்யணும் ரெண்டு பேருக்கும் பலராம கிருஷ்ணர்களே கைகூப்பி நிற்கிறான் அனுகிரகம் பண்றாவா நிம்மத்வம் மகசோமம் வைஸ்வகர் அவனை கட்டி ஆசீர்வாதம் அல்ல நிம்மத்வம் சௌசீரியம் என்ன மகதோ மந்தை நீரந்திரேன சமசேஷம். அப்ப நிம்மத்வம் அமி இசாம் நிம்மத்வம் இப்ப ஏழு பேர் சொன்னாரு இவெல்லாம் எவ்வளவு மட்டமானவர் ஸ்ரீவன் வேத அரசன் விஜயர் பூரி கோபியர்கள் அவளை விருத்தி என்ன அவளோடு உபாசம் அந்தவாதான் வழிபட்டுக்கு போறா சரணாகதியோ பெருமாளுக்கு ஈக்குவல் ஆயிடுறான். ஆனா இவா பண்ண பாக்கியங்கள் பெருமாள் ஒன்னாரு சாமியம் என்ன விசேஷம் தயாரிவார் நரமாம்சஜி நரமாம்சஜி சாப்பிடும் கட்டிட்டு எல்லாம் பண்ணி என்ன பண்றா தயாதேவி. குஜகிரிபதி சீனிவாசன் வெளி வெள்ளம் வந்துடுது, பெரிய ஆறு ரெண்டு கரையும் போட்டு ஓடுறது, திட்டு வேற ஜலம் வேற பழம் வேற தெரியுமா, ஒரே சமமாயிருது ஜலம், மோடும் கிடையாது பழமும் கிடையாது. அப்படி மற்ற மந்தமான மாதிரினா வசதியா என்ன? அப்படி தயாதேவி வெள்ளத்தை கிருபையின் வெள்ளத்தாலே சமமாக்கிறார் எல்லாரையும் அப்படின்னு இந்த சுவாமத்தை அனுபவிக்கிறார். அறுபத்தி அஞ்சாவது கவிபுரபதி காபிஷபதி குசேல குப்ஜா சா விதயுவதய மாலிதி அமீரா நிம்னத்வம் பள்ளம் தருவாள். நிம்னம் என்ன? ஜலத்துடைய சுபாவம் என்ன? ஒரு பெரிய மேல போவாது. அப்படி தயாதேவி பெருமாளுடைய தயை சவுசீலி உருத்தரிக்கலாம். நிம்னத்வம் திருகிரிபதே ஒரு நதி பெரிய வெள்ளம் வந்து வர்றது சாதாரண போது மோடு திட்டுதான் தெரியுது. பெரிய வெள்ளம் வந்தா மோதாவது பலமாவது ஒரே ஜலம் தான் தெரியுது. அது பெருமாள் கிருபை நிம்மனகானாம் யதா கங்கா வைஷ்ணவானாம் யதா சம்பூனர் பாகவதம் எப்படி தெரியுமா? எப்படி பெருகிற கீழே பெருகிற கங்கை இருக்கு, கங்கைக்கு அதே மாதிரி கீழே பெருகிறது எப்படியும் சின்ன ஜலம் பெறுகிறது, பெரிய ஆறு பெறுகிறது. அதுல ஓடுற இடத்த எதுக்கு வசதி தீர்த்தது கங்கை. அது மாதிரி பரம பாகவதார் பெருமாளுடைய பக்தர்கள் யாரு? சிவன் தான் வசதியா. அதே மாதிரி இந்த பாகவதம் அப்படி சொல்லு. அப்படி சௌசீலத்தை சமமாக்குற மந்தனாவும் வசதியாது. கோமஜோகோ அணு குழாத்தலையோகோங்க பெரிய வெள்ளம் வந்துருக்கு. கருது மாதிரி வசுக்கள் மலை மாதிரி எங்கே புண்ணுகள் இதெல்லாம் முழுகடிச்சு அதெல்லாம் மேல ஜலம் போறது. இது கழுது நமந்து போறது மலை அமர்ந்து போறது இதுன்னு வித்தியாசம் இல்லை. அந்த மாதிரி பெருமாள் பழகிறார். அதுக்கு தயாதேவி காரணம். இப்படி அறுபத்தி அஞ்சாறு ஸ்லோகத்தை முடிச்ச அறுபத்தாறாவது ஸ்லோகம் தயா மூலம் தான் பகவத் கடாட்சம். மறுபடியும் அது சொல்ற அறுபத்தாறு துஷ்டி பஜதி பரமேஸ்தீ நிஜபதே மகன் மூர்த்தி விடாதி விபத்தி ஸ்வராஜ்யம் விஜயகிரி சிங்கார கருணே சுனஹசீரோ தேவாசுரசமர நாசீர சுமரஹ. தேவதைகள் பட்டம் வருதோ அந்த தேவதா ஸ்தானம் வருதோ பெருமாள் கேட்டினால் தான் அதுக்கு தயாதேவி அப்ப ஞாபகம் மட்டும் பண்ற பய அதிர்ஷ்டா பெருமாளுடைய கடாட்சம். அந்த கடாட்சம் வந்து தயாதேவி கடாட்சம் வரும். முதல்ல தயாதேவி கடாட்சத்தினாலே எல்லாம் வரும். பட்டந்த பத பலன் எல்லாம் பதவி எல்லாம் வருது. சுயா அதிர்ஷ்டம் எப்படி எப்பேற்பட்ட ஆனந்தங்கள்லாம் வருது. சுத்தம் பஜதி பரமே தீரபதி ஆனந்தம் அனுபவிக்கிறான் பிரம்மா. ஆஹா நாலு தலையில நாலு வேதம் பெருமான் சொல்லபடி வேதம் சொல்லே இருக்கும். பெருமாளின் ஆதிகமத்தை நம்ம உண்டாகும் எவ்வளவு பாக்கியம். பெருமாளின் ஆதிகமத்தை ஒரு முட்டை முட்டையில் உள்ள தாமரை தாமரை மேல பிரம்மா பதவி வேறு அறிவியல் வேற பெருமாள் தான் சித்தி பண்ற. இதான பசங்களுக்கு நம்ம வேடிக்கை நீ அப்பா அம்மா விளையாடுற மாதிரி பண்ணலையா அது மாதிரி நீ சித்தி பண்ணேன் அது ஒரு கேரக்டர் கொடுக்குற. சிந்தனை கூவர் நேற்று பழையான சமாதானம் பண்ணு. ஆனா மகாப்பிளை காரியோ இதுல சக்தி கிடையாது, சித்தி வர்றதுக்கு துன்பான் சக்தி கிடையாது, சமாதானம் சக்தி கிடையாது. அகில கோல ஜன்மஸ்தே வந்த அதிலே எல்லா சக்தியும் வாஸ்தவமாக பெருமாள் தான் சிஷ்டி திரு சன்மார்கள் எல்லாம் பண்றான். அது அவனுக்கு விளையாட்டு, இவாளுக்கு கஷ்டம் தபஸ் பண்ணி கைதான் வரைக்கும் அவன் விளையாட்டா பண்றான். அப்படி ஆனந்தமா இருக்கா பிரம்ம ஆனந்தப்படுறான். ஆஹா எப்படி இருந்து எந்த பெருமாள் தற்குள்ள இருந்து தாமரையில் உட்காந்து வேதத்தை தெரிந்து இருந்து சித்தி பண்ண ஆரம்பிச்சு என்ன ஆனந்தம் ஆனந்தம். இப்படி ஒரு தொழில் பண்ற பரமானந்தம், அது பிரம்மானந்தம் பேரு. நம்ம பிரம்மானந்தம் சாதாரண சொல்றோம், கலியை நன்னா இருக்கு, பிரம்மானந்தமா இருக்கு, கண்ணபுரி பிரம்மானந்தமா இருக்கு. அந்த பிரம்மானந்தம் எங்க இந்த பிரம்மானந்தம் பெரு பிரம்மாடைய ஆனந்தம் பிரம்மானந்தம். அது வேற பரப்பிரம்மத்துக்கு ஆனந்தம் சொல்லவே முடியாது. அது வேற செஞ்சு கொடுக்க ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம். ஒரு மனுஷன் ஆனந்தமா இருக்கான், பிரம்ம ஆனந்தம் அப்புறம் பார்க்கலாம். மனுஷன் ஆனந்தமா இருக்கானா எப்படி இருக்கும், யுவாவா இருக்கணும், சாது யுவா அத்தியாயகா நல்ல சாத்தியமா இருக்கணும், அத்தியாயகா நாலு பேருக்கு எல்லாத்தையும் கல்விகளை மேலே உண்டாக்கி போதிக்க சிக்ஷா சாமர்த்தியம் இருக்கணும். நாலு ஆசிஷ்டா நம்ம கல்லு ஜெயிக்கக்கூடிய ஒரு சாப்பிட்ற திறமை, ஆதித்தா திருஷ்டா எடுத்த காரியத்தை உறுதி பூண்டு செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை செல்வேயம் வித்தம் இந்த பிரிவி லோகம் போற இந்த லோகம் வாண்டா போற என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்கோ அதெல்லாம் இங்க வந்துருக்கணும். இத்தனை குவாலிட்டி இருந்தாக்கா ஒரு மனுஷனுக்கு ஆனந்தம் அழகா இருக்குவான். ஒருத்தம் கூட மனுஷன் ஆனந்த போதும் அடைய முடியாது. சரி மனுஷனுக்கு மேல இருக்கான மனுஷ கந்தரவால மேல சஞ்சரிப்பா, மனுஷா ரூபத்துல ரெக்கையோட சஞ்சரிப்பா கந்தரவாலவா. அவள் மனுஷ ஆனந்ததுக்காக 100 அதிகமாவா இருக்கு. அதுக்கு மேல சொந்தரவா வரைக்கும் சஞ்சரிக்கிற தேவகந்தர்வாள் அவளுக்கு 100 அதிகம் ஆனந்தத்துல. அதுக்கு மேல 100 ஆனந்தம் பிதிலோகத்துல இருக்குவாருக்கு. ரொம்ப நாளா பிதிலோகத்துல இருக்கும் அவசர ஜாதிய தொழுபான சாதத்தை சொல்றேன். அவளுடைய ஆனந்தம் எனக்காக 100. அதுக்கு பார்த்தோம் ஆஜானதானாம் பெருமாள் சித்தியிலே தேவதா உண்டானாலே ஆஜானஜானாம் தேவானாம் பேரு பெருமாள் தேவாக ருஷ்யா பிறரசுராக பெருமாள் தேவர்கள் பிதுக்கள் அசுரர்கள் எல்லாம் சித்தி பண்றார். அந்த சித்திகளான தேவதைகள் அவளுடைய ஆனந்தம் பிதுக்களுக்கு ஆனந்தம் அதி 100 அதிகம். அதுக்கப்புறம் இங்கேயிருந்து அக்னிஹோத்திரம் யாகங்கள் எல்லாம் பண்ணி புண்ணியங்கள் எல்லாம் பண்ணி தேவர்களுக்கு போய் தேவரான கர்ம தேவர்கள் ஆஜானஜானாம் தேவானாம் அங்கே இருக்குவார். இங்க மனுஷாலா இருந்து கர்மா வாழ்க்கைக்கு தேவரோகம் போறவாள். அப்ப அந்த கர்ம தேவதைகளை காட்டிலும் தேவதைகளுடைய பங்குல அவள் ஆனந்தம் 100 அதிகம். அதை காட்டிலும் தேவதைகளுக்கு குருவா இருக்காரு பிருகஸ்பதி அவள் ஆனந்தமும் 100 அவளுக்கு அதைக்காக 100 செதுவோக பிரம்மாவுடைய ஆனந்தம். அதுக்காக 100 அப்புறம் பெருமாள் தான் கருமா நின்று 100 போறாங்க. அதான் போடவே முடியாது. பெருமாளுடைய ஆனந்தத்தை நம்மளால கணக்கு பண்ண முடியாது. திருமூர்த்தி வேதமே அதான் கல்யாணம் வந்தது பெருமாள் சொல்ல முடியாது. வைகுண்டமான அனுபவிக்கலாம் கைங்கறி பண்ணலாம். பெருமாள் சாமியம் உபயோகிக்கம் ஆப்ரோதிமான லஸ்பதியம் அப்படி கலகத்தாளர்கள் அருகிலே போற அதிர்ஷ்ட துர்த்தியம் பலதி பரமே தீனு ஜபதே அழகான பிரம்ம ஆனந்தத்தை வருவான். மறுபடியும் அத்தியமும் பெருமாவா என்ன வந்த என்ன ஆசை வருது வேற மறுபடியும் பதவியில் ஆசைப்படுறது. யுகோடி சகஸ்ராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபூ கோடி யுக 1000 யுகம் தபஸ் பண்றா ஒரு பிரம்மாண்ட ஜீவன். எதுக்கு மறுபடியும் பிரம்மப்பட்டத போய் உட்காரலாமா? அப்படி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி பெருமாள் சந்தோஷப்பட்டு கொடுக்குற அந்த வாஸ்துவமான பிரம்மப்பட்டம் அது ஒரு பெருமாளுடைய கடாட்சம். பெருமாளுடைய ஒரு தயையின் மூலம் தயவு சொல்லலாம். அவன் எல்லாம் இருக்கானே தபஸ் பண்ணானே உன் மாறா இருக்கானே பெருமாளா கொடு அது தயவு சொல்லலாம். அது அதனாலே அத்து வளர்மை விழா அணி பரிபிழா மூர்த்தி ரஷ்ட விகரன் யுத்தத்துக்கான நஷ்டமூர்த்தின்னு எட்டு மூர்த்தியுடைய தங்கள் அதீனத்திற்கு வரம் வாய்ந்தான். புதுமின்ற பூமி ஜலம் அக்னி வாயு ஆகாசம் இந்த பஞ்சபூதங்கள் அப்புறம் சந்திரன் சூரியன் ரெண்டு தேஜஸ்கள் அப்புறம் யாகம் பண்ற எதவான் இவா எட்டு பேர் எனக்கு அதீதமா இருக்கணும் அப்படின்னு என்னுடைய உடம்புலேயே இருக்கணும் அப்படின்னு வரம் வாங்கினான். அஷ்டமூர்த்தியும் வரம் வாங்கினான், ருத்ரனுக்கு அஷ்டமூர்த்தி எட்டு வாங்கிட்டு இருந்தாரு அஷ்டமூர்த்தி. அப்படிப்பட்ட ருத்ரனாவன் பிரம்மாவுக்கு பெருமாள் கிருபா பண்ண மாதிரி நீ அஷ்டமூர்த்தி ஆகிடுது என்ன வர தபஸ் பண்ணலாம். அவஸ்மானம் அக்னி தன்னை அவஸ்மானம் ஹூத்வா தேவதேவோ பகவான் மகாபாரதம். அந்த ருத்ரன் அவ்வளவு பக்தன் ஆகுதி பண்ற மாதிரி தண்ணியை ஆகுதி பண்ணிடலாம் பெருமாளை குறிச்சு யாகத்துல பெருமாள் சந்தோஷப்பட்டு மகாதேவன் தேவதேவன் பட்டம் அதுலேருந்து மகாதேவன் பெருமாள் தானே இந்த அந்த பட்டத்தை சொல்லுறாரு பாருங்க. துஷ்டியம் துவயா அதிர்ஷ்டா யாராரு தயாதேவி அங்க வந்து கூட பத்தாசம் பண்ணி அதை வந்து பெருமாளுக்கு கம்பல் பண்றான். அவன் பிரம்ம பட்டம் கிடைக்கிறது, ருத்ர பட்டம் கிடைக்கிறது, எப்படி எத்தனை பட்டம், பசுபதினு பட்டம் வாங்கினான் வேதத்தில் தலைவாரு திருப்பதி சம்ஹாரத்துல எப்படி அஷ்டமூர்த்தின்னு வாங்கினான் அஷ்டமூர்த்தின்னு வாங்கினான். பாருவிடுதான் போறாங்க அஷ்டமூர்த்தி உடம்பு இருக்கும் கேட்டாங்க. இது தயாதேவியான கிருபாகடாட்சம் அது இந்திரன் விபத்தி ஸ்வராஜ்யம் ஸ்வராஜ்யாதிபதி பேருது அவர் இந்திரன் மகேந்திரன் இப்படி பரவ பட்டங்கள் வாங்கினான். இந்திரன் மகேந்திரன் சுவராஜா நமேந்திர அதிராஜன் அதிராஜ இந்திரன் இப்படி எல்லாம் வேற சொல்றது விபத்தி ஸ்வராஜ்யம் எல்லாருக்கும் மேல நான் ராஜாவாக சொர்க்கத்துல இது யாரு தொயாதிஷ்டா தயாருனாலே அவருக்கு அந்த பட்டங்கள் தான் கிடைக்குது அனுபவிக்கிறோம். அப்போ ரிஷிகள் தான் சொல்றார் பார்த்துக்கிறார் அங்க காட்டுல ராமன் அவருக்கு இது பண்ற ஸ்ரீ ராமன் சொல்றார் இதப்பரம் ராமநாமம் ஆனந்தமா வரக்கூடிய இந்த ராமநாமத்தை பின்னாடி அனுபவிக்கு இப்ப ஒரு பிரம்மாவாசி ருத்ரநாசி இந்திரநாசி சுதாசீரோ இந்திரனாகலாம் தேவலோக அரசனாகலாம் முதல்ல சேமைக்கு மின்னு நிக்கிறான். இப்ப இருக்கிறவெல்லாம் காலா படம் இந்த படையான் சொல்லி கடைசியில் வருவான் செய்கிறார் அப்படி கிடையாது. இந்திரன் முதல்ல நிக்கிறான் சந்திரிய சேனாபதியாக இப்படி அது அப்படி ஆக்கிரவன் யாரு தயாதேவை திருப்பதினாலே பெருமாள் கொடுக்கிறான். இப்படி இந்த சோதமாக்கு இவ்வளவு வேலைக்கு தயாதேவி காரணம்னு ஸ்லோகம் தயே கூபுரர் தயே உத்தோதன்வத்யதீதசுதாசிந்துனயாபிநித்யம் ஜனிதமுதசஞ்சீவனதசாஃ ஸ்வதந்தே தாந்தேப்யஃ ஸ்ரீவதனகற்பூரகுலிகாஃ விஷுண்வந்தச்சித்தம் விஷகிரி விஸ்வம்பரகுணாஃ. பெருமாளுடைய கல்யாண குணங்கள்லாம் தயாதேவினால பரிபூர்ணமாகுது நித்தியம் இருக்கு. அப்படிப்பட்ட ஏ தயே பெருமாளுடைய அமிர்தத்தாக என்ன சுரூப ஜானமே ஒரு அமிர்தம் அமிர்தம் ஆசைப்படுறார். அமிர்தம் எங்க இருக்கு தேவலோகத்தில் இருக்கு. எப்படி வந்தது கங்கை கடவுள் இருந்த மாதவனை கேசவனை அசுரால ஆசைப்பட்டா தேவர ஆசைப்பட்டா கடையரா அப்போ மோகினி அவதாரத்தினால தேவதைகளுக்கு நிறைய பரிமாறுறார். அந்த அதெல்லாம் கொண்டு சேகரம் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டான் சொர்க்க லோகத்துல. அங்கே இந்திரன் கிட்ட இருக்கு. அந்த இந்திரன் கிட்ட இருக்க சொர்க்க லோகத்தை சண்டை போட்டு கொண்டு போறோம். அப்படி வெற்றிகிட சூடா அந்த பார்க்கல் கிடைஞ்ச போது பார்க்கல கிடையிறா அமிர்தம் வருது. அந்த அமிர்தம் அதுக்கப்புறம் அப்படி அவர்கள் நிறைய செஞ்சாதான் பார்க்கிறது பூர அவதமாச்சு, பார்க்கிறது பூர அவதமாச்சு, தேவதாவதுக்கும் போயிட்டு இப்படி அமிர்த பரம்பரை போல சதா சதா அப்படி அமிர்தம் பண்ண எப்படி ஒரு ஆனந்தம், உன்னுடைய செவியினாலே எல்லாருக்கும் ஆனந்தம் வருது. தயாதேவியே இதே கெருடன் கண்ட போட்டு எதிர்ல ஒரு சேர்ந்து இருப்பது அமிர்தத்தை கொண்டு வர வைரவேயோதுரதுயாட்சிஷேக அடிமைத்தன காப்பாதி கசிப பிரஜாபதி ரெண்டு மனைவிகள் கர்ஜூர்த்தி விநயதேவி, கர்ஜூர் பாம்பு ரூபம் இருக்கவள், விநயதேந்தவள் பக்ஷி பக்ஷி ரூபமாக இருக்கவள். இப்படி ரெண்டு பாம்பு ரெண்டு பத்திரிகள் அழகான பத்திரிகள் கசிப பிரஜாபதி. அப்படி ஆசிரேசாது சுரந்தே தாந்தே தேவதேவி விஸ்வம்பர குண, அவளுக்கு ரெண்டு பத்திரிகள் அந்த கர்ஜூர்த்தி வினதி ஒத்தி வேடிக்கை வந்தால் நம்ம ரெண்டு பேரும் யார் அழகு, நான் தான் அழகு நீ தான் அழகுனா கர்ஜித்த அழகு காமிச்சு வினதியை தோற்கடிச்சுட்டான். தோற்கடிச்சதுனாலே நீ எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டான் கர்ஜு. என்ன என்ன நீ அடிமையை நீக்கணும்னா அது கண்டிஷன் சொல்றா, இந்தனுடைய குதிரை அது வெடிப்பா இருக்கும் உச்சை சிவசம் பார்க்கறதுலயே வந்த உடனே இந்திரனுடைய குதிரை என்ன நிறம் கருப்புனா கர்ஜு வினத பார்த்தா இல்லையே எல்லாம் வெளுப்பு தானே சொல்லி வால் வெளுப்பு தானே இல்ல கருப்பு போய் பாருங்க நிறைய பாம்பு பிள்ளைகள் கர்ஜு கார்கோரன்னு பாம்பை கூட்டா கருதேடு வசரம் நீ போய் அந்த குதிரை வால ஒட்டிக்கோ வாலோட வால் தெரியாம அப்படியே ஒட்டிக்கோ கருப்பாயிரும் அப்ப நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி இருந்தா ரகசியமா அவன் போய் ஒட்டிட்டான். ரெண்டு பேரும் போய் பாருங்க குதிரை வால் கருப்பர் அடிமையா இருக்கா, உடனே கூப்பிடுற கருடன் கருடனை நம்ம அம்மா அடிமையா இருக்காரு நீ அவர் கண்டிஷன் போற நீ அடிமை நீக்கணும்னா இந்த லோகத்திற்கு அமிர்தத்தை கொண்டு கொடு, ஏன்னா பாம்புகளுக்கு பால் அமிர்தம் ரொம்ப விசேஷம் பிடிக்கும், ரொம்ப நாள் ஜீவிச்சு இருக்கலாம். இந்த சமுத்திரம் வரும்போது ராகு ஒளிந்து வாங்கி தேவ பக்கத்துலேருந்து வாங்கினா அந்த அமிர்தத்தை அங்க தெரியும் அவன் பாம்பு, அதனால அமிர்தம் ரொம்ப இஷ்டம், அதை கொண்டு வர நான் கத்துரு பார்த்தான் கருடன் நம்ம அம்மாவை அழிவு தளத்துல விடுவி கொண்டு போனான். வினதிக்கு அழகாக ரெண்டு பிள்ளை கருடன் ஒருத்தன் அது மூத்தவன் அருடன் அந்த முட்டையை உடைச்சிட்டாவோ அதனால கால் வளர்த்துக்கு முன்னே வெளியில வந்துட்டான். சூரியனுக்கு குதிரை சாரதியா இருக்கான் அவன் தேர் ஓட்டுறான் அதோட நன்னு பேரு அவள் வினதேவிய பிள்ளை கருடன் அதுக்கப்புறம் அடுத்த முட்டையில பொறுமையா இருந்தால் அழகான ரக்கியோடு பல பல பல வேதத்துடைய ஆத்மாவா பறந்தார் பெருமாள் வாகனமாக ஏற்றுள்ள தற்புருஷாய விக்னே சுவர்ண பக்ஷாய தீவகி தன்னோ கருட பிரச்சோதயாது. அப்படிப்பட்ட வேதமே கொண்டாடக்கூடிய வேதாத்மா தேவியேஸ்வரா பெருமாள் தாயார் பெருமாள் மாதிரி கருட வாகனமா இருக்கார். அங்கே போய் சண்டை போட்டு அவன் இந்திரன் ஜெயிச்சு அந்த கௌரவத்தை கொண்டு வந்து கர்ஜுருக்கு கொடுத்துட்டு தாயாரை விடுவிச்சார். சச்சித்தம் திசந்தியா நீ நன்னா போகணும் ஜெயிச்சு வரணும் அம்மா ரக்ஷ பண்றான் கருடனுக்கு இந்திரன் போட்டி மின்னு சக விஜய சமூக ஆசிதா பேசையும் ஆசீர்வாதம் பண்ணி இருப்பா தாயார் ஆசீர்வாதம் சம்பந்தம் அப்படியே போ நீ ஜெயிச்சு வா ரக்ஷ கொடுக்குறேன் ஆகாரம் போறாது நிறைய பசி இருக்கும் வேடுமை சேரி ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரே சாப்பிடு அனுபவம் பண்றாரு, அந்த ஊரே சாப்பிடறவர். அங்க சாப்பிடும் போது ஒரு கதை வருது, அங்க நெஞ்சில கொஞ்சம் சொல்றதா அவருக்கு உடனே கட்டி பார்த்தா ஏழு ரிஷிகள் சின்ன சின்ன ரிஷிகள் வாழை செஞ்சிருக்கு. ஓஹோ இந்த ரிஷிகள் தபஸ் அப்படின்னு சொல்லி அவனை மட்டும் வெளியே விட்டு வந்த சாப்பிட்றான். அவருக்கு ஏனோ அது போல இப்பேற்பட்ட சண்டைக்கு போற இந்திரனோட சண்டைக்கு போய் அவதம் கொண்டு வர போறாரு. அந்த கௌரவ நம்ம பாவத்தை போக்க வேண்டும். வைனதேயா முதது வினதையா கிருத்த ரக்ஷா நிறைய ரக்ஷா பண்ணி அனுப்புறாரு. கர்ஜு உசங்கேதாசிய கிருஷ்ணனுக்கு ரக்ஷா பண்றாரு. இந்த சகராசராமன் ஐயோ இப்படிதான் வந்துருத்தே ஒன்னும் பெருமாளி ரக்ஷா பண்றா இடச்சேரியில. கர்ஜு உசங்கேதாசிய இப்படி எல்லாம் கண்ணீர் எல்லாம் போடுறாரு கர்ஜு. அவன் அவருடைய அடிமை அவருடைய கண்டிகளே அடிமையிலே தாசியத்திலே உருவத்தி பண்ணார். என்ன பண்ண முதல் அலட்சமை சந்திகளுட அவர் காப்பாற்ற வேண்டும் சொல்ற. இப்படி கருடன் அமிர்த கொண்டு கதை பார்க்கடல்ல அமிர்தம் இருக்கு. நமக்கு எது அமிர்தம்? மோக்ஷம் தான் அமிர்தம். சொர்க்கம்னா இந்த சொர்க்கத்துக்கும் பேரு மோக்ஷத்துக்கும் பேரு. அமுதம் சாமான வைகுண்டம். அங்க போனா திரும்பி வர முடியாது. அவ்வளவு மோட்சம் அவர் போக முடியும். அவர் சீக்கிரம் பக்தியோ பிரபத்தியோ பண்ணாலும் போக முடியும். சுப்தோதன்மது சுதந்தே தாந்தே நம்மளை அழைக்கிறவங்களுக்கு தான் பெருமாள் காப்பாற்ற இருக்க மாட்டோம். இப்படிதான் எந்த அவதாரம் நடத்தாலும். ராமன் எப்படிப்பட்டவர்? முத செஞ்சு அபுதம்னு இருக்கிறது. எந்த பாம்புகள் எல்லாம் தேவதைகள் எல்லாம் சாகாதமான அதுக்கு முத செஞ்சு வந்து போனவாளையும் உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த சக்தி அமிர்தம். வேதத்திலே மத சஞ்சீவனி மந்திரம் உண்டு. அப்போ ராமநாமமே மத சஞ்சீவன் பட்டம். சரஸ்வநாமத்தை சொல்ற போது ராமநாமத்துக்கு சில நாமங்கள் வருது. இதுக்கு எப்போ ராமநாமம் தொடர்றது? கெட்ட கெட்டமா தான் பாஷ்யம் பட்டவுடைய பாஷ்யம். இந்த ராமநாமம் தான் மத சஞ்சீவனம். இதை சொன்னாலே போகும். செத்து போனவோட எழுதுவாங்க அவ்வளவு விஷயத்த அவன் பக்தியோட பண்ணணும். இதற்பரம் ராமநாமம் இது முத சஞ்சீவனம் சொல்ற. அப்படி சொல்ற ராமன் எப்படிப்பட்டவர்? சரணாகி பண்ணவா காப்பாற்ற விட மாட்டார். ரிஷிகள்லாம் தோத்திரம் பண்றா ராட்சதா தொந்தரம் பண்றா சொல்லி அந்த கர தோஷால் இவா தலைவனுக்கு 14 அகம்பனி இவாள் 14,000 ராட்சதர்கள் அடிக்க கிளம்பிட்டார் ரிஷிகளை காப்பாற்றுறது. சீதை சொல்ற நீ தப்பு பண்றேன் ராமன் கிட்ட. மூணு சமாச்சாரம் தெரிஞ்சுக்கோ. இப்ப உதவி பண்ற ராமனுக்கு எப்பவும் கஷ்டமா இருக்க கூடாது, துக்கம் வரக்கூடாது, அந்த அனுபவம் கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இன்னொரு 10,000 பண்ணக்கூடாது, நிர்வயிரம் காரணம் இல்லாத ஒரு கிட்ட விரோதம் வச்சுக்கூடாது. இந்த 14 லட்சம் உன்னை என்ன பண்ணா நீ அவளை அடிக்க போற ரிஷிகராஜ் அந்த லட்சம் வாங்கிக்கிறது இவ்வளவு பேர் அனுப்புறீ அப்படின்னு சொல்லி அது ஒரு கதையாக சொல்றான். ஒரு பிராமணனுக்கு வரப்பு கத்தி கொடுத்தார் மட்டன். பிராமணனுக்கு இது கத்தி, அது கத்தி அப்படியே வச்சிருந்தார். ஒன்றும் போட்டு போகல, என்ன பண்ணலாம்? செடி கொடி எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சார். இரும்பு பிடிச்சவங்கை சரங்கு பிடிச்சவங்க வேணுமல் கேசல் வரலையோ. அதனால கத்தியை வச்சு வெளியே பாப்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சார் பிராமணனுக்கு இது கத்தி. அதனால அதே மாதிரி உங்ககிட்ட வில்லு விஷயமா இருக்கு காப்பாற்றுறதே தவிர ராஜ்யெல்லாம் கொல்லத்துக்கு போகிறது. அதனால நீ சொல்ல கேட்க முடியாது. ரிஷிகள் எங்கிட்ட சேனாயி பண்றா காட்டுக்கு வந்த உடனே எந்த காரணத்துக்கு லட்சணஸ்தம் சம்பிராத்தரா லட்சணோ சேனைகளை காப்பாத்து. இந்த காட்டுல நீதான் எனக்கு ராஜா. சொன்னாதாய வயம் வனை அப்படின்னு சொன்னாவே என்னை தருக்காது. நான் ரிஷியில காப்பாத்த ராட்சத குறைதான் போவேன். நீ தருத்தே வச்சுக்கா உன் போக போறது அத்தியகம் ஜீவிதம் ஜெயிச்சான். நான் பிராணம் விட்டாலும் விடுவேன், ஒன்னை விட்டாலும் விடுவேன், ரொம்ப பிரியமான லக்ஷ்மன் உத்தரவு விடுவேன், என் சவதத்தை நேர மாற்றேன். பிரதிஜாம் சிருஷ்டி அதுவும் பிராமணன் ரிஷிகளுடைய சவதத்தை நான் நீரவே மாட்டேன். என் பிராணம் போனாலும் நீ போனாலும் லக்ஷ்மன் போனோம் நான் சொல்லதான் பார்க்கணும். சகதர்மச்சாரணி இப்பம் இவ்வளவு சொல்லிட்டு உங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு மந்த சொன்னோம். சகதர்ம தெரியுதவா எதுவாக பத்னி கல்யாணம் பண்ணிக்கிறான் இவன் மன்னக்கூடிய தர்மத்துக்கெல்லாம் கூட ஒத்தாசை பண்றார். சகதர்ம தெரி சீதையே நீ சகதர்மச்சாரியா இருக்க. அதனால பிராணேபியோ பிராணனை விட்டு சொன்னோம் இல்லையோ நீ சகதர்மச்சாரியா. நான் பண்ற தர்மத்தை நீ ஒத்தாசை பண்ற பத்னியா இருந்தா எப்படி பிராமக்காக நீ வசந்த விழாச்சேன்னு சொல்லி முடிக்கிற லக்ஷ்மணியின் அபிபூஜிதா கரண் பூஷணம் எல்லாத்தையும் அப்படியே தொலைக்கிறார். பதினாலாம் பேர் ஒல்லியா போய் ஒத்தரா போய் பறைக்கிறாரு. இது சந்திரசேகர் கேரள தேச ராஜாவா இருக்கும் போது ராமாயணம் கேட்பதும் ராம பக்தர் இந்த இடம் வந்தது. அந்த உபன்யாசகர் சொல்ல இருக்க ராமன் ஒத்தரா போகிறான் பதினாலாம் பேர் சொல்றேன் ஐயோ ராமன் ஒத்தரா போறான் உடனே அப்படியே மயங்கி ஒரே கூப்பிடறான் படைகள்லாம் ராமன் போய் காப்பாற்றலாம் கிளம்பு கிளம்பிட்ட. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அந்த உபன்யாசகர்கள் ராமன் திரும்பி வந்தேன் திரும்பி வந்தாராம். அப்படி சகதர்மஜாதிக்கணி லக்ஷ்மணன் அபிபூஜிதா ஒத்தனா போய் ஜெயிச்சு வந்தார். முதல்ல லக்ஷ்மணன் கொண்டாடுற தமிழன் இப்படி விஷயங்களுக்கு நீ ஒத்தாசை பண்ணி அவரை அழிச்சு அதுக்கப்புறம் இவளே சந்தோஷப்படுறான். யாரும் தடுத்தாவ சீதை அவளே பண்றார். இப்படி உடம்பெல்லாம் கணத்தோட வந்து ஜெயிச்சு வீர வெற்றியோட வந்து நிற்கிறார். தன் திருஷ்டா சத்ரு சந்தாரம் சத்ரு உனக்கா சத்ரு சொன்னாலும் ரிஷிகளுக்கு சத்ரு தான் எனக்கு சத்ரு. இப்படி ரிஷி சத்ருவை கொன்ன ராமனை பார்க்கார் சீதை. மகர்ஷியினாம் சுகாவகம் இவர் சத்ரு சமானம் எதுக்கு மகர்ஷிகளுக்கு சந்தோஷத்தை ஒன்று பண்ணுது இனிமே தொந்தரவு கிடையாது. ஆஹா இப்படிதான் ரிஷிகளுக்கு ஒத்தாசை பண்ணாரு அதனால தான் போனா நம்ம தான் தப்பு பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார் சீதை. பகவோ ஹிருஷ்டா வைதேகி என்ன பண்ண போய் ஆலிங்கம் பண்ணார் ராமன் பத்தாரம் பரிசஸ்வதே பத்தி ஆலிங்கனம் பண்றது லோகத்தை சாதாரணமா நடக்காது. அவ்வளவு பிரியமா இருந்தா அந்த சமயத்தில் ராமனுடைய வீரத்தை பார்த்து பத்தாரம் பரிசஸ்வரி மந்திர குடும்பத்தில் ஆறாம் சொல்லியோ தந்திஷ்டா சத்து சந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பிரபு ஹிருஷ்டா வைதேகி பத்தாரம் பரிசஸ்வரே முதல்ல உதயம் பண்ணி விக்காரம் பண்ண சீதை ரொம்ப சந்தோஷமானால் இப்போ மறுபடியும் வாழ்ந்து திருப்பி சொல்றார். திருப்பி திருப்பி மறுபடியும் கேட்டாரா புறப்பரிஸ்வஜ்ய பகு உருத்தம் இது இந்த அமிர்தத்தை கொடுத்த மாதிரி ஆச்சியவாடு எந்த அமிர்தத்தை கௌரவம் கொண்டு வந்தார். நமக்கு எது அமிர்தம் மோட்சம் தரணும். பாஷிகார் பிரபத்தி அல்லது பக்தி உபாசனை அல்லது பிரபத்தி தான் மோட்சம் கொடுக்கும். இது வேதங்கள் சொல்லித்து உபசத்துக்கள் சொல்லித்து ஸ்மிருதிகள் சொல்லித்து ரிஷிகள் சொல்லிருக்கா ஆச்சாரியார் நாதமணி ஆள வந்தார் இப்படி பரம்பரையா வருது அம்மாழ்வார் அகவி எல்லேர் இறையும் என்று அடிக்கு அமர்ந்து பூர்த்தி சரணாகிதத்துவத்தை தபஸ் பண்ணக்கூடிய உபாசன சக்தி இருந்தாலும் சரணாகதி என்று பிரபத்தியை பண்ணார். நமக்காக நீ எல்லாம் பக்தி பண்ணி கட்டுக்கூடாதுங்களோ அரகவரையா அதில் அமிர்தம் அந்த மோட்சம் கிடைக்கும். சரணாகி பண்ண பகவான் சொல்கிறார் அவன் வாயாலே சிறுவன் பரிசஞ்சு மாமேகம் அகன்வாதோ மோட்சாமி மாசுதா நீ பாபியா இருந்தா கூட எங்கிட்ட சிறாய் பண்ண உனால் பக்தி உபாசனம் பண்ண முடியாது நான் மோட்சம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள். அதெல்லாம் பாஷ்யம் அந்த மோட்சம் கொடுக்கிற சாஸ்திரம் உபனிஷத்து அதனுடைய விவரம் பிரம்மசூத்திரம் சுருக்கம் பிரம்மசூத்திர விவரம் ஸ்மிருதிகள் அதனுடைய விவரம் ஸ்ரீபாஷ்யம் நம்ம விசிஷ்டாத்மா வாஸ்தவான அர்த்தத்தை அப்படி யாத்திரை பண்ண பிரம்மசூத்திரத்தை விளக்கியாக மோட்சம் போக முடியும். அந்த பிரம்மசூத்திரம் பக்தி உபாசனையும் சொல்லும் பிரபத்தியும் சொல்லுது. அது ஸ்ரீபாஷ்யக்கார மங்கள ஸ்லோகத்துல பண்ணல பாராச்சரிய வகசுதாம் நமக்கு எது அமிர்தம் பாராச்சரியர் பராசரிகளை வியாசர் பிரம்மசூத்திரம் பண்ணி மோட்சம் போற வழியை காமிச்சாரு. எப்படி பிரம்மசூத்திரத்தை கடைஞ்சார் அவர் உபனிஷத்துக்கெல்லாம் எப்படி கடை மங்கக்கல் கடைந்து அவர் எடுத்தாரோ இந்த வியாசர் உபனிஷத்துக்கெல்லாம் கடைஞ்சி சூத்திரம் பண்ணார் மோட்ச வியாசத்துக்காக. அது அமிர்தமாச்சு உபனிஷத்து துர்காப்தி அது பார்க்கிறல் இது உபனிஷத்கரல் அதுலேருந்து நடுவுலேருந்து எடுத்தாராம் ரசமாக நடுவு எடுத்தா சக்கரா வராது நல்ல சுத்தமான அமிர்தம் மோக்ஷ மோக்ஷ மோக்ஷ வித்தியை அது என்னாச்சு அந்த அமிர்தம் பட்டாலே போறோம் நம்ம எரு பாபமாக பாபங்கள்லாம் சில்லுடாயிடும் சம்சாராக்க விதி பலன் அந்த எரியல ஒரே ஓடி போடும் பெருமான சகாய் போடும் மோட்சம் போறோம். பிராணாத்ம சஞ்சீவனி சஞ்சீவனி சொன்னது இதுதான் நமக்கு ஜீவனுக்கு சஞ்சீவனியாக இந்த வியாசகாலத்தை பிரம்மசூத்திரம் உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி அவசரமா இருக்கும்னு சொன்னார். இந்த மாதிரி 67வது ஸ்லோகம் இந்த அவதூத்த 67 அதாவது 67 அப்படின்னா தைய தைய துக்தோன்வத் வெதிகிடு சுதா சிந்துனகதா சொல்லி ஆசிரியாதியே தயாதேவியை நமக்கு எப்படி கிடைக்கும்? கீழே இருக்கவாளுக்கு பாருங்களுக்கு ஒன்னு ஆசிரியா எப்படி சீதையை கட்டிட்டாரோ அதே மாதிரி தயாதேவி பெருமாளை கட்டுகிறா, பெருமாள் ஊக்கம் பண்றா. நீ உன்னுடைய கிருபியவாளன் சேர்த்து கிருபியை சொல்றாங்க நித்தியம் கூறி உடறதில்ல, நகரை இல்லை நீரியும் பிளாட்டி உடறதில்லை, தயம் உடறதில்லை. இது பத்த சஞ்சீவன் எனனும் மரணத்தை காப்பாற்றுறதுக்காக அது சஞ்சீவனம் சுதந்தே தாம் சுதிவதன கற்பூர குளிகாக அப்படி கற்பூர சில்லு இருக்கும், ஒரு ஒரே உரப்பு இருக்கும், ஆனந்தம் தரும். அப்போ யாருக்கு தன்னை மகிழ்ச்சிகளுக்கு எல்லாம் தந்த மாதிரி பரமாச்சாரியார் நம்மாழ்வார் நாகவன் ஆடவந்தார் அவர் மூலமாக கற்பூர குளிக்காக பச்சைகள் குளவரியோடு அவர் சின்ன டெப்பியில் வச்சுக்கிறோம் குளிக்கு இருப்பு அது வந்து பச்சைகள் வந்து வாசனை போகாத இருக்கும், அது சாப்பிட்டா அப்படி விரு விருந்து இருக்கும். அவர் பெருமானுடைய அனுபவம் இப்படி அந்த அமிர்தத்தை அப்படி காப்பாற்றுறார் தயாதேவி விசுந்த சித்திரம் அப்படியே மனசை புரியற மாதிரி பண்றான். பெருமாளையும் புரியுது நம்ம மனசையும் புரியுது சேர்ந்து பெருமாள் சேர்த்துக்கிறார். இப்படி விஷகிரி விஸ்வம்பர சீனிவாசன் மனமேல இருக்கான், விஷாத்திரியில விஷபாதையில் இருக்கான். அந்த சீனிவாச குணங்களை அவனையே சென்று இந்த மகன்கள் தியானம் பண்ணி இந்திரியங்களை அழைக்கிறாரே அவள் விஷயமாக தயாரில் பரிந்துரை பேசி நித்தியம் சுதந்தே அவளுக்கு பது சஞ்சீவனமாக தயாரில் குணத்தை அவளை அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட பது சஞ்சீவனம் ராமா நாமம் மாதிரி இப்படி 67வது ஸ்லோகம் 68வது ஸ்லோகம் ஜன்மஸ்தேவப்ளயசஹ அகேலிலசிகா விமுக்தி ஏகத்வாரம் விகதித கவாதம் ப்ரணயான் இதி த்வய்யாயத்தம் ஹிருதயம் உபதீரித்ய கருணே விசுத்தானாம் வாசாம் விசகலீனாவஹா த்ரிபதம். ஜெகத் ஜென்மம் எப்படிப்பட்டவன் ஜெகத்ஜென்மம் ஜெகத்தை ஜென்ம ஜெகத்தை சிருஷ்டி பண்றான், காப்பாற்றுறான், பிழைய அழிக்கிறான். சிருஷ்டி திருமானங்கள்லாம் வாஸ்தவனா பண்றான் பகவான் பத்தம்தான். இதன் ஸ்ரீபாஷ் ஆரம்பித்த மங்கள ஸ்லோகமான பாஷிகார் ஆரம்பிக்கிறார் அகில போவன ஜென்மத்தேவ பங்காதி லீலே. அப்பேற்பட்டவன் லீலையா பண்றான். இது பிரம்மா வச்சு சிருஷ்டி பண்றது சுந்தரவன் சமாதம் பண்றதா, அப்புறம் கீழே நம்ம பசங்களுக்கு போய் அதிகாரம் கொடுக்குற மாதிரி வாஸ்தவத்துல பண்றவன் பகவான் அகில பௌன ஜென்ம ஸ்தேன பங்கம் அது லீலு. அப்ப எப்படி இந்த லீலை பண்றானே திருப்பி திருப்பி பண்றான், திரும்ப திருப்பி சிருஷ்டி பண்றான், திருப்பி ஜனங்கள் சாரது போறது யுகமா போறது சத்துருகமா போறது. ஆனா அது சரணாகி பண்றான் சில பேர் தானே சரணாகி பண்ணிட்டான் இந்த பழையத்தை ஆகப்பட விட மாட்டான் பகவான். வினத விவித பூத உங்களாத ரக்ஷிக தீட்சிய கண்ணன் கட்டிட்டுறான் விரதம் பண்ற மாதிரி நான் இப்ப நாள் விரதம் இருக்கேன் அப்படி பண்ற அளவு தவற மாட்டான். அதே பகவான் என்ன பண்ணுவான் லட்சுமியத்தை பத்தி ஒரு சேர்ந்து ஒரு விரதம் பண்ண எடுத்துக்கிறான், நான் சரணாதி பண்ணவராளை என் திருவடி அடைஞ்சவாறு விட மாட்டேன். சுதி சிறுதி விழித்தே யாருக்கு தேடர் அப்ப பாஷிகார் வேண்டார் இப்படி சொன்னவன் எங்க சுதி சிறுதி விதித்து வேதங்களுடைய தலையில போன்ற உபரிஷன் அதே மாதிரி இங்க திருமணி மேல போன்றிருக்கான் பிரம்மணி ஸ்ரீனிவாசு அந்த பரபிரமாவது வேதத்துல வேதாந்தமாக உழந்த மேல உட்காந்துருக்கு. இங்க ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாச விடவாத்தி மேல இருக்கான். பௌத பவரஸ்மின் சேமுரி பக்தி ரூபா எல்லா பக்தி பிரபதி ரெண்டு பேருக்கும் பாஷகார பண்ணார். பிரபதி விசேஷிச்சு பண்ண போறார் அவருக்கு சம்மத பிரபதி தான். உபாசம் வந்த வாழ்க்கை அந்த பிரம்மசூத்திரம் உதவும். அதனால என்ன பக்தி பக்தி ரூபா என்ன அடைக்கிறவங்க அல்லது பக்தி ரூபா பக்தி ரூபமா தான் பிரபத்தி இருக்கு அதுல என்னை போட்டு சொல்லுன்னு மங்கள ஸ்லோகம் பண்றார். இந்த ரெண்டு பேரும் வேற வழிகிறார் நான் எப்பந்தா அயனாய வித்தியதே வேற என்ன பண்ணாலும் மோக்க முடியாது ரெண்டு தவிர அவனை நான் உடமா தேனர் ஜெகத் ஜென்மத்தேவ பிரயனா கேளுதிகா முக்கியம் மோட்சமான இதே வழிதான். பகவானை சரணாகி பண்ண வேண்டும் உபாசனை அல்லது பிரபத்தி உபாசனா ஸ்தானம் செய்யக்கூடிய ஒரு பிரபத்தி பிரணகினா யாருக்கு தன்னை அடைக்கிற பண்றவாரு சேர்ந்தவா திருவிழி வந்தவாருக்கு சர்வபெருமான் பரித்தஞ்சு மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு நான் சொன்னதை கேட்கிறவாருக்கு இது பெய்யாயத்தம் பண்ணிட்டா பகவான் சொல்லிட்டான் பொய் பொய் சொல்ல மாட்டான். அது ஞாபகப்படுத்தி அவன் சேர்க்கிறான், திடீர் பகவான் கோபம் வந்துதான் அது தயா சேர்த்து வைக்கிறார். திதயம் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணி தயா ஸ்தோத்திரம் பண்றான், நம்ம அவன் ஸ்தோத்திரம் பண்றோம், அவன் நாமத்தை சொன்னாலே போகிறோம், அதுவே சரணாகிபடி கொண்டு விட்டுரும். கலியில் நாம சங்கீதம், நாம சங்கீதம் மோட்சம் கொடுக்காது, அது படிப்படியா சரணாகிபடி கொண்டு விடும் அர்த்தம். தமஸ்தோதாரியம் வேத சொல்லுது, அவனை நாமத்தை ஜபித்தாலே போகிறோம், அது வசந்தது எப்போது வேறுது எனவீகிறது. அவன் புறவாக நவகா ஆதிநாதனா இருந்தாலும் அப்பப்ப அவதாரம் பண்ணி புதுசு புதுசா போறான். அதனால புராண புருஷனை நம்ம சேவிச்சோம்னா இவரின் நாமங்கள மகிமையை தெரிந்தவர்கள், ஆச்சம் இவர் தெரிந்தவர்கள் மோட்சம் போறா, மோட்சம் போய் அங்க அர்த்தனை பண்ற வைகுண்டத்துக்கு என்ன சத்விப்ராதோவிபன்யவஹ, அங்க போய் மகமன்னம் மகமன்னம் தத்விஷ்டோ பரமம் பதம் சதா பசியந்தி ஜாகிருவாகம் சமிந்ததே. அதனால மோட்ச காலத்துல பரபக்தி பரஜான பரபக்தி எல்லாம் உண்டாக்கி பெருமான நித்திரிகை பண்ண வைக்கிறான். அதுக்கு தயாதேவி காரணம், உபநீகரிக்கே ஏதோ வியாஜத்தை வச்சு பண்ணா பார்த்தா சரணாகதி பெருமாளே அவன் அடைக்கிறவன் சொல்றான். சுரிபதம் பவதி அப்படி உலகநீதாதா, இப்படி சுரிபதம் பவதி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அருகாகிறான். இந்த கத்ரு வினதி கதையை கேட்டவன் போன பாசகத்துல காசிப பிரஜாபதி கத்ரு வினதி ரெண்டு பத்திரிகள் போட்டி வந்தது, அவள் வெள்ள குதிரையில பாவ வாதான கருப்பாவிலையா போட்டி வந்தது. இதே வேதத்துல வேற விதமா கதை சொல்றது, இதேதான் கத்ரு வினது தான். கத்ரு செவை சுபர்ணிச்சா கத்ருன்னு ஒரு பத்தினி தினத்தை சொல்றீங்க, சுபர்ணி அழகாக ரெக்கை உள்ளவன், அதனால அவளுக்கு பிறந்தான் கருடன், அவள் நல்லா ரெக்கையோடு இருப்பாள், சௌகர்ணை யார் பெறுவார்கள். அவ போட்டி வருது, அது வேற சொல்லுது அப்பரூபயோரஸ்பர்தேதாம் கத்து சொன்னா அவள் ஜெயிச்சுட்டா சுபர்ணி மாதிரி, இந்த சுபர்ணின்ற விருதையை ஜெயிச்சுட்டா அவன் அருமை ஏற்று அவள் அருமை ஏற்றுண்டார். திடீர் கண்டிஷன் போட்டான், சோமரசம் தியாகம் பண்றவரெல்லாம் சோமரத்தை புரிஞ்சி பண்ணுவாரோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை புரிஞ்சி பண்ணி யாகம் பண்ணா இவருக்கு சொல்கிறவர்களுக்கு அந்த ரசம் இந்திராதி தேவர்கள் அனுபவிக்கிறா மேல கொண்டு போறான். அது அப்படியே அமிர்தத்தை கொண்டு சேர்ந்த மாதிரி சோமரசத்தை அவர் இந்திரபாவத்தை சேர்த்து சேர்த்து வச்சிருக்கார் தேவரோகத்துல. அவர் சொன்னா கத்ரு நீ கணக்கு அறிவேற்றிலிருந்து குருபுரம்னா திடீர்ச்சி சோபம் ஆசி சொர்க்கலோகத்துல இந்த சோமதா ரசம் இருக்கு, அதை எனக்கு கொண்டு வா நிஷ்கிரீஷ்வா அப்படி பண்ணா உடனே விடுபடுத்த அடிமையில் என்று சொன்னான். ஈரம்மை கத்ரூ அசௌசு பர்ணி சந்தாகம் சௌபர்ணேயாக, இந்த வினிதி இந்த சுபர்ணி பிள்ளைகள் கருதாதிகள் சௌபர்ணேயர்கள் அவரை கூட்டான். சாப்ரவீர் அசௌவை பிதரோ புத்திராண்டு பிள்ளைகளை காப்பாற்ற தகப்பன், அது பிள்ளைகள் காப்பாற்ற வேண்டாமா ஆபத்துல போது பிதரவு பிதருடாலே மாதா பிதா சேர்ந்து பிதரவு ஜெகத பிதரவு வந்தேன் காளிதாசன் அப்படி அந்த சாசத்தை உணர்த்தார். அந்த சுபர்ணி திதீயா இங்க இந்திரோக சோமரசம் இருக்கு, அது நீ என்ன கொண்டு வந்து அடிமையிலே கத்துக்கிட்டே விடுவிப்பாயாக நிஷ்கிரீஸ்வா பார்த்தா அவன் வேதாத்மா போது கூட சந்தர்கள்லாம் கூட இருக்கு அவங்ககிட்டயே இருக்கு. ஜெகத் பண்றது ஜெகதீன்ற சந்தஸ் கிளம்பிச்சு முதல்ல அவன் கூட அவன் எத்தனை சந்தஸ் ரைன்ஸ் அது லெட்டர் சொல்லு இந்த ஜெகதீய சந்தஸ்க்கு 16 எழுத்து முதல்ல சாப்பிராப்தியவற்றையது பிளஸ் வைத்தே அக்ஷரம் அமீயே இது போச்சு ஏழும் போறதுக்கு முன்ன ஏழும் காயத்ரி ரூபம் இந்த ஜெகதீய சந்தஸ் முதல்ல போச்சு அங்க போட்டு பா இன்னும் கிட்ட கொண்டு வர முடியல. அது 14 அக்ஷரத்துலயும் 2 அக்ஷரத்தை பிடிக்கின்றாங்க, கடைசி 12 தான், ஒரு பாதத்துக்கு 12 3 பாதம் ஒன்று மந்திரத்துக்கு அப்ப 3 12 36000 ஜெகதீசந்தர் 48 இருக்க வேண்டியது அங்கு பிடிக்கின்றார 2 அக்ஷரத்தை வாட்சி சரி வரைச்சே கான்சன்ட்ரேஷன் பிரைஸ் மாதிரி சுவாமரசம் தான் கிடைக்கல. பசுபிஷ்ட யாக பசுத்திலும் தீட்சை விஷயங்களையும் கொண்டு வந்தது. அதான் கொண்டு வந்தது, லாபம் வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அடுத்தது போச்சு, எட்டு சேர்ந்தது மேல போச்சு. அது எட்டு முதல்ல ஒரு சில பதிமூணு எழுத்து, அதுவும் போச்சு ரெண்டு எழுத்து முடிக்கும்ட்டான். இப்ப பதினோரு எழுத்தாச்சு, மூணு பாத்திரம் சேர்ந்தா 33 எழுத்தாயிருக்கு. தட்சிணையை கொண்டு வந்து தபசை கொண்டு வந்தது. அதனால மார்டின் தட்சிணை எல்லாம் அதுவும் தோற்று. அப்புறம் காயத்ரி போச்சு, காயத்ரி வேதாத்மா அது போச்சு. சதுரக்ஷரா சதி ஒவ்வொரு பாதம் நாலு எழுத்துதான் காயத்ரி, ஆனா தேஜஸ் ஜாஸ்தி. அப்போ நாலு எழுத்து போச்சு, முன்னாங்க பன்னெண்டு. அப்ப இருக்க வேண்டிய கட்சி இவா இருக்கு, ரெண்டு பேர் தொலைச்சிட்டு வந்தாரு ரெண்டு எழுத்து. அந்த ரெண்டு எழுத்து சேர்த்து நாலு எட்டாச்சு. அவருக்கு சோழர்கள் கொண்டு வந்துருக்கு ஜோதிஷா சஷ்டாட்சரா சமபத்தியதா. அதனால மூணு எட்டு 24 காயத்ரி கதை 24 எழுத்து சொல்லணும். இப்படி அவர் கொண்டு வந்து சோமரசத்தை கருத்து கொடுத்து அந்த சுப்பிரமணியன் விழுந்திய அடிமை வேக்கியத்தை கருடன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோகம் முடிகிறது. அப்படி சோகம் அடுத்த சனிக்கிழமை பார்க்கலாம். கவிதாக்கு சிம்மாய கல்யாண வேதாலே ஸ்ரீமதி வெங்கடாய வேதா அந்த முருகே மகான்.